சொன்னது. ஒரு தக்கை கடிதத்தை தன்னெஞ்சே பிள்ளை வாசிக்க அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. சுகவேளை உன் போல.